நீ செத்துருவடாடே, நீ உத்தார் விடாதே. Hey, what language is this? What are you talking about, man? இவன் முட்டாள கடிச்சானே, இது முடிஞ்சமைக்கு பிரேமே. ஒண்ணா நம்பர் சுகாதரடி பிளேடு பக்கரி மாமே, அது சரக்கடிக்கும் சோமு, இவன் சுண்டி சோறு சீனு, நல்லா பவுடர் கோடு போட்டு மூக்குறிஞ்சு டீமு. டேய், பாட்டு டிங்கரிங் செய்யாத, கெட்ட பொம்மலைய நம்பி, ஏமாந்து கூடாத, நாராந்து கூடாத, இது நக்கினு குறாதே, அதை குட்டுனு துன்றாதே, நீ எத்தினு பிச்சாலும், இந்த பாட்டு நீ கூடாதே. நாட் அவுட் பாக்குறீங்களா? சே, அடே ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா. ஜானாலே காசில்லே, எல்லாலேயும் காசில்லே, காய்ச்சல் ஜோரம் நிறைய வருது, பில்லாலங்கடிச்சில்லாலே, ஒன்றியத்தின் தப்பாலே, ஒன்னியும் இல்லே இப்பாலே, சாவி இப்போ திருட கையில, பில்லாலங்கடிச்சில்லாலே, ஏறி கோலா நடிய போட பாட்டு போட்டு விட்டாக்கா, ஏறி போடும் நூறு ஜனம் சின்ன மழை வந்தாக்கா, பொய்யாரம்மா பல்லக்கா ஒதுங்கி போற கண்ணால, இறங்கி வந்து வேலை பாரு நாடு மாறு தன்னாலா. ஜாதி பேசும் மீமே, ஊசி போடும் மாமே, பிங்கிச்சுதா பம்மே, பல்லா பல்லே பல்லா பல்லே பல்லா பல்லே பாமே. அதை விட்டு ஒழிடாதே, ஒரு புக்கு உடுடாதே, ஜானிய கூட பத்தலை பத்தலை பொன்னிய பத்தலை.